தந்தைக்கு வந்த கிடி ஆட சொல்லி பேசுதடி, தந்தைக்கு வந்த கிடி ஆட சொல்லி பேசுதடி. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா. குத்தாலத்து மானி கொத்து பூவாடிடும் தேனே, குத்தாலத்து மானி கொத்து பூவாடிடும் தேனே. தந்தைக்கு வந்த கிடி நாட சொல்லி பேசுதடி, தந்தைக்கு வந்த கிடி நாட சொல்லி பேசுதடி. தக்காளி பழுத்திருச்சு தங்கமே உன் மனசு இன்னும் வழுக்கலிய. இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளி பள்ளுமாமா, தந்தைக்கு வந்த மச்சா தாட சொல்லி பேசுவதே, தந்தைக்கு வந்த மச்சா தாட சொல்லி பேசுவதே. சொல்லவா சொல்லவா ஒண்ணுனா சொல்லவா, சொல்லவா சொல்லவா ஒண்ணுனா சொல்லவா. சொந்தம் கொள்ளவே கொஞ்சம் என் அருகில் வாமா, தந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி. தந்தைக்கு வந்த மச்சா சாட சொல்லி பேசுவதே. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வக்கமா, சொல்லவா சொல்லவா ஒண்ணுனா சொல்லவா. கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாலி, குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே. தந்தா தந்தா நன்மே தந்தா.